சச்சிதானந்தம் ஸ்ரீ நாராயண யோகீந்திரவர ராஜகிருபாஸ்ரயம் சங்கேசவாதோனதம் சீனிவாசமணிம் பஜே. திரைவர்ணிகர்கள் பிராமணர் சத்திரியர் வைசியர் என்று சொல்லக்கூடிய மூவரும் சஞ்சாவனத்தை படணும். கர்ப்பாஷ்டமத்தில் சஞ்சாவனம் போட்டு வைப்பாங்க. ஆடரோடதா பிராமணத்துக்கு ஆவதிதா தாயத்ரி என்று 15 வயசுக்குள்ள நாம் சஞ்சாவனத்தை அவசியம் பண்ணணும். ஆக 7வது வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணி வச்சு அவர்கள் 3 வேளையும் சஞ்சாவனத்தப்படணும் சொல்றாரு. அகரக சஞ்சாம உபாதிதா என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக நமக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார்கள் பெற்றோர்கள். உபநயனம் பண்ணி பண்ணும்போது நமக்கு காயத்ரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்றார். காயத்ரிங்கிற சாமானிய மந்திரம் இல்லை, அது காயந்தம் திராயதேவி காயத்ரி என்று யாரு சஞ்சாவனத்தை ஒழுங்காக பண்ணுகிறார்களோ அவர்களை அது காப்பாற்றுகிறது. நித்தியம் அனரகா சர்வ கர்மசு நிதன்யன் புருதிய கர்ம நசிய பலமாக என்று சாஸ்திரம் பேசுகிறது. சஞ்சாஹீனா சஞ்சாவந்தனம் பண்ணாதவன் ஒவ்வொரு பிராமணன் அவசியம் சஞ்சாவந்தனத்தை பண்ணணும். அதுவும் கிரகாலத்தில் அரிய பிரதானம் பண்ணிவிட்டு சூரியதானந்தான் நாம் உபஸ்தானத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்படிலாம் இந்த காலத்தில் முடியாத போனாலும் கூட எப்படியாவது சஞ்சாவனத்தை பாத காலத்தில் அவசியம் பண்ணியே ஆகணும். அதுக்கு பிறகு மத்தியானத்தில் நாம் மாத்தியானியத்தை பண்ணுறோம். சாயங்காலம் அஸ்தமயத்துக்கு பின்னாடி அரிய பிரதானம் பண்ணி சாயங்கால சஞ்சாவனத்தை பண்ணணும். ஆக 3 வேளை சஞ்சாவனமும் பண்ணினால்தான் நாம் பிராமணன் இல்லாத போனாக நாம் பிரஷ்டனாக ஆகிவிடுவோம். அதனால்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, சஞ்சாதீனகம் அதிதிகி நித்தியம் என்கிறது. சஞ்சாவந்தனம் பண்ணாலும் எந்த காயும் செய்வதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. எப்படியானால் தீட்டு வந்தால் நாமும் கோவிலுக்கு போவதில்லை, மற்ற கல்யாணங்களுக்கு போவதில்லை, புதுங்கி இருக்கிறோமோ அதே மாதிரி சஞ்சாவந்தனம் பண்ணாலும் தீட்டுக்காரன் ஆரோக்கியமடையும் என்று பிரமாணம் பேசுகிறது.